ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் உள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். அண்ணன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உங்கள் சிறகு. கூட படிக்கும் காலை மனதில் சாரதடிக்கும்.